ராமனின் நாயகி கம்பனின் காவியம் ராமனின் நாயகி கம்பனின் காவியம் பூமகள் வண்ணமோ ரவிவர்ம ஓவியம் ராமனின் நாயகி கம்பனின் பெண்மையல்லவா வைரேகி பூவை மிஞ்சும் மென்மையல்லவா